శ్రీమాహన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్గో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీర్థం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్య నమోక్తిమధీమహే జరుక్తయత్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. జానేథ వాకి మహమంగయదేవ సంగాతే అంగీకరోషి నహి మంగళమన్యదస్మాదే తేన త్వమేన మురరీ కురుషే జనం చేత్ నైవాముతో భవతి యుక్తతమో హి కశ్చిత్. 86వ శ్లోకం శ్రీకంఠ స్తోత్రం. ఇదకు మిన్న ఆళ్వాన్ நைத்தியானுசந்தானம் பண்ணுகிறேன், அத நாம பார்த்தோம். ஹா ஹந்த ஹந்த ஹதகோஸ்மி ஹலோஸ்மி திங்மாம் முஹியன்னஹோ அருமிதம் கிமு வாச்ச வாச்ச துவாம் அங்க மங்களகுணாஸ்பதம் அத்தகேயம் ஆஹா சுமர்த்துமேவ கதமர்ஹதி மாதிரிகம் மாஹா. நாம் பண்ணின பாபங்களையும் உம்முடைய ஒரு வைபவத்தையும் பார்த்தோமனாக்க அந்த வாயால பேசுறதுன்னா மனசால நினைக்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன்னெல்லாம் சொல்லி சொன்னேன். அம்மான் அழிப்பீரான் ஆன் யானார் அப்படின்னு நம்மாழ்வார் பதித்த மாதிரி அம்மப்பிரதஹ்ய விநிகிரஹ்ய விசோத்திய புத்திம் வியாபூய விஸ்வம் அசிவம் ஜனுஷானுபத்தம் ஆதாய சத்குணகணானபி நாகமர்ஹான். என்ன நன்னதான் ஒரு பரிஷ்காரம் பண்ணி வச்சு நீ அந்த கைங்கரியத்துக்கு ஏத்தவனாக ஆகிறேன்னு சொல்லி என்ன பண்ணா கூட அதை வந்து நான் உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக நான் ஆக மாட்டேன். என்ன அந்த உன்னுடைய திருவணி உபச்சாரம் பண்றது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதில்லை, எத்தனை எத்தனையோ நாளும் உன்னுடைய திருவடியில் நான் உபச்சாரப்பட்டவனாக நான் இருந்திருக்கேன். நான் எப்படி உமக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு தகுதி பெற்றவனாக ஆவேன்னெல்லாம் தன்னுடைய நீச்ச பாவம் நைச்சத்தை அனுசந்தானம் பண்ணேன். இப்போ எம்பெருமானுடைய ஒரு விசேஷ குணத்தை சாதிக்கிற இன்னைய ஸ்லோகத்துல சாஸ்திரார்த்தம் ரொம்ப கம்பீரமானது. இதுல சொல்லக்கூடிய சாஸ்திரார்த்தம் இருக்கு. அதுக்கு முன்ன ஸ்லோகார்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரார்த்தங்களை பத்தி விஸ்தாரமா பேசலாம். ஜானேத வாக்கி மகமங்கய தேவ சங்காது அங்கீகரோஷி நகி மங்களமன்யதஸ்மாது. எம்பெருமானுடைய இயல்பான சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய சௌஹார்த்தம் நம்ம விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுகிரக விசேஷம், ஒரு நல்லெண்ணம், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காருண்யம், இவைகளை நினைச்சு அவர் சொல்ற இவைகளை நினைச்சு அதனால உம்முடைய தயைக்கு நான் பாத்திரமானேன்னாக்க அதை காட்டிலும் வேற பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன அப்படி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குண விசேஷங்கள் அப்படின்னா, தோஷ எத்திபி தசியத்தாத்து சதாமேதது அகர்ஹி தாம் ராமாயண விபீஷண சரணாகத்தியும் போது பெருமாள் சொல்ற வார்த்தை இது. யுத்தகாண்டத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம் இது விபீஷணன் வந்து சொல்ற வார்த்தை. நான் இங்க விபூஷணன் வந்திருக்கேன், சர்வலோக சரணியனாக இருக்கிற ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப இந்த விபீஷணன் அங்கீகரிக்கலாமா கூடாதான்றத பத்தி ஏகப்பட்ட விசாரங்கள். இப்போ பிரகிருத்தியா ராட்சசோஷேஷ பிராதா மித்திரசிய வை பிரபு ஆகத்த ரிபு சாட்சாத்து கதமஸ்மிஸ்ட விஸ்வசித்து. இந்த விபீஷன் இயல்பாகவே ஒரு ராட்சசன். அதோடு மாத்திரம் இல்ல, நம்ம எதிரி சாட்சாத் எதிரியாக இருக்கிற ராவணனுடைய தம்பி வேற. சரி, இவ ரெண்டு பேரும் வேற வேற தனித்தனியா இருந்துருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்னாலாவது பரவாயில்ல. அதுவும் இல்ல, இவர் ராவணனுடைய இடத்துல இருந்து அந்த வீட்டுல இருந்து நேரம் வந்து இறங்குறான். கசமஸ்மிஸ்ட விஸ்வதேயத்து, இவன் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் உம்மன் சரணாகதி பண்றதுக்கு வந்திருக்கான்றத எப்படி நாம நம்புறது என்ன சொல்லி சில பேர் சொல்லி சொல்ற. அந்த சுக்ரீவனை அதாவது விபீஷணரை சேர்த்துக்கிற விஷயத்துல வரச்சே முதலிகள் அந்த வானரர்கள் எல்லாம் சொல்ற வார்த்தை. அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித் த்ரிஷு லோகேஷு ராகவ ஆத்மானம் பூஜையன் ராம பிருச்சசி அஸ்மான் சுகிருத்தயா த்வம் ஹி சத்யவர்த சூரோ தார்மிகோ திருடவிக்ரம பரீட்சகாரி ஸ்மிருதிமான் நிதிருஷ்டாத்ம சுசுசிருத தஸ்மாத் ஏகைகிசஸ்தாவத் ப்ருவந்து சச்சிவாஸ்தவ ஹேதுதோ மதிசம்பன்னாஹ சமர்த்தாஶ்ச புனப்புனஹ. அங்க ராமரை பார்த்து சொல்லி சொல்ற, உமக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அஜ்ஞாதம் நாசித்தே கிஞ்சது த்ரிஷுலோகேஷு ராகவ, எது தர்மம் எது தர்மம் இல்ல. இவனை ரட்சணம் பண்றது தர்மமா, விபீஷணன் ரட்சணம் பண்றது தர்மமா இல்ல, இந்த விபீஷணன் விலக்கி விடுறது அதுதான் உகந்ததா, இதெல்லாம் உமக்குதான் தெரியும். அப்படி இருக்கச்சே எங்களை பார்த்து நேர் ஒரு வார்த்தை கேட்கறேன், உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கறேன். இதுல இருந்தே தெரியறது உங்களுடைய பெரிய மகா குணம் தெரியறது. எங்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு அது மூலமா பண்றதுன்றது இருக்கேன். இது ரொம்ப உமக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷமான குணம், வாஸ்தவம் தான் ஒத்துக்கிறேன் நானு. ஆனாலும் எங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் தோன்றது இன்னும் பல விதமாக சொல்லி சொல்ற. அப்ப ராமர் சொல்ற கடைசியில அசராமஹா பிரசன்னாத்மா சுருத்வா வாயுசுதஸ்யா, அதுல ஹனுமான் ஒருத்தர் தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சொல்ற, தேசகாலோப பண்ணஞ்ச காரியம் காரிய விதாம் வர, அதாவது நத்வசிய பிரமதோ ஜாத்து லக்ஷதே துஷ்டபாவதா பிரசன்னம் வதனம் சாப்பி தஸ்மான்மே நாஸ்தி சம்சயா. இந்த விபீஷணனுடைய முகத்தை பார்த்தோம்னாக்க ஒரு கபட்டமாக சரணாகதி பண்ற மாதிரி தெரியல, எனக்கு ரொம்ப பிராமணிக்கமா தான் வர மாதிரி தோன்றது, ஆகையால இவனை அங்கீகரிக்கலாம் தோன்றதுன்னு ஹனுமார் மாத்திரம் சொல்றேன். இந்த ஹனுமாருடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு ராமர் பதில் சொல்றேன், நீ சொன்னது ரொம்ப ரொம்ப யுக்தமாக இருந்திருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். தோஷோ எத்தியபி தஸ்யாத்து சதாமேதது அகர்ஹிதம். அப்படி தோஷமே இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். மித்ரபாமேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன, ஒத்தன் ஒரு நட்பு முறையில நம்மளிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அவனை கைவிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. எத்தியபி தோஷா எத்தியபி சா, அவனிடத்துல தோஷம் இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், அதனால ஒன்னும் தப்பில்லை. அவன் சரணாகதி பண்ணவனா போயிட்டான், அவனை அனுகிரகம் அவனுக்கு ரட்சணம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்று பெருமாள் சொல்லி சொல்ற. அதே ராமர் தான் சொல்லி சொல்ற, ஆனையினும் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யாபயம் புறா விபீஷணோவா சுக்ரீவா எரிவா ராவணஸ்வயம் என்ன சொல்லி சொல்ற. நான் ஒரு விரதம் வச்சிருக்கேன், சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதை அபயம் சர்வபூதேபியோ ததாமேதத் விரதம் மமான்னு நான் ஒரு விரதம் வச்சிருக்கேன். ஒரு காலே ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு அபயம் அளிப்பது என்பதுதான் என்னுடைய விரதம். அவன் எப்படிப்பட்டவனாகவாவது இருந்துட்டு போட்டோம், சர்வபூதேபியோ ததாமி, அவன் ராட்சசனா இருக்கட்டும், காக்காவா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் கொடுக்கறேன்னு தான் சொல்லி சொல்றேன். அப்போ இவ்வளவு நாள் காக்க வச்சதே தப்பு. ஆனையினும் ஹரிசிரேஷ்ட உள்ள வரச்சொல்லு, உடனே வரச்சொல்லு அப்படின்னு சுக்ரீவனை பார்த்து சொல்லி சொல்றேன். தத்தமஸ்யாபயம் புறமயான் இவனுக்கு அபயப்பிரதானம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். உங்களோட பேசினதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தானே தவிர வசதா அபயப்பிரதானம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றேன். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் வா சுக்ரீவா, இது விபீஷணாவது இருக்கட்டும், ராவணனே இருந்தாலும் இருக்கட்டும், சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க அவளுக்கு அபயம் கொடுக்கறது தான் என்னுடைய விரதம் அது என்று சொல்ற. இப்போ பெருமாள் அந்த மாதிரி எதேவ சங்காதங்கீகரோஷி நகி மங்கள மன்யதஸ்மாது, என்னென்ன ஒரு குணமும் இல்லை, என்னை அங்கீகரிச்சு உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை கொடுப்பதற்கு என்னென்ன எதனா ஒரு குணம் இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னும் இல்லாட்ட கூட பரவாயில்ல. பெருமாள் தனக்கும் சங்காத்துன்ற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்ற, தனக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், ஒரு தொடர்பு. இந்த தொடர்பை கொண்டு என்ன நீர் ரட்சிக்க முற்பட்டேற ஆனால் அப்ப இத காட்டிலும் யாரும் பெரிய மங்களாஸ்பதமாக யாரும் ஆகமாட்டான், சிறந்த யோகியாக யாரும் ஆகமாட்டான், இந்த ஜந்து அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பண்ணதாக ஆறுதுன்னு தன்னை சொல்லிக்கிறேன். பெருமாளுக்கு பொறுத்தவரைக்கும் புருஷகாரம் சம்பந்தம் குணம் வியாபாரம் பிரயோஜனம் என்று ஐந்து, இந்த ஐந்து அம்சங்களை முன்னிட்டு தான் பெருமாள் நமக்கு நம்மளை ரட்சணம் பண்ற என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். புருஷகாரம் பிராட்டி புருஷகாரம் பண்ற பரிந்துரை செய்கிறார், இது மறுக்க உண்ணாத புருஷகாரம். பிராட்டி சொல்லிட்டாங்கன்னாக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதான் பெருமாளால், ஆகையில இது மறுக்க உண்ணாத ஒரு புருஷகாரமான அப்படின்னால இது எவ்வளவுதான் தப்பு, இவனுக்கு நாம பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சதுன்னாலும் கூட அவிஜ்ஞாதா, இது எதையும் அறியாதவர் போல பெருமாள் இருந்துக்கிறாராம், அதனால நம்மள ரட்சணம் பண்றேன். சம்பந்தம் பெருமாளுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்க, இது ஒரு குடம் நீரிட்டு போகக்கூடிய சம்பந்தம் அல்ல. சரிடா, ஒரு தோண்டி தள்ள தண்ணி கொட்டின்ட்டான், அவனுக்கு எனக்கும் தொடர்பு விட்டு போச்சுரா அப்படின்னு சொல்றாள், அந்த மாதிரி கிடையாதான். இது ஒழிக்க ஒண்ணாத சம்பந்தம், எற்றைக்கும் ஏழேழு விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமை யாமை யாமோ உமக்கே நாமாட்சைவோம், இது ஒழிக்க உள்ளாத ஒரு சம்பந்தம். இது சம்பந்தம், இது யாரால அவர் விடுனாலும் விட முடியாது, நாம இல்லைன்னாலும் விட முடியாது. அவர் சேஷி நாம சேஷபூதனாக இருந்துருக்கோம், அவர் சுவாமியாக இருந்துருக்கோம், நாம தாசனாக இருந்துருக்கோம், அவர் ஆத்மாவா இருக்கார், அவருக்கு சரீரமாக நாம இருந்துருக்கோம். இந்த சம்பந்தம்ன்றது முடியவே விடவே விட முடியாதது. ஆகையால உடையவன் உடைமையை ரட்சிப்பதுன்றது இருந்திருக்க, இப்ப என்னுடைய வஸ்துவை நான் யார் இதுக்கு சொத்தக்காரனோ அவன் ரட்சிக்கிறான் இல்லையோ, அந்த மாதிரி முறையில நீ ரட்சணம் பண்றேன், அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. இது ஒண்ணு ரட்சணத்துக்கு காரணம். மூணாவது குணம், எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய குணம் நம்மள மாதிரி இல்ல, அவருக்கு எப்பவுமே காருண்யம்ன்ற குணம் நிரம்பி இருக்கிறது. அந்த காருண்யன்ற குணத்தை கொண்டு பெருமாள் நாம கஷ்டப்படுறத பார்த்தா அவர் பார்த்துட்டு இருக்க முடியல, நமக்கு ரட்சணம் பண்ண போறேன். வியாபாரம் செயல் பெருமாள் என்ன பண்றேன் அப்படின்னா, நாம ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டோம்னா கூட அதை பெருசா பண்ணிட்டதா நினைக்கிறேன். பெருமாள்கிட்ட போய் நாம பரநியாசம் பண்ணிட்டோம்னாக்க இது ஒரு வியாஜ மாத்திரம்தான். பெருமாள் தான் ரட்சகனாக இருந்துட்டு இருக்கு, பெருமாள் தான் உபாயமாக இருக்கு. எமய வைஷ்ணவர்கள் தான் தேனல வியாகம்னு சொல்லி சொல்ற பெருமாளால யாரால அவர் பெருமாள் யார நினைக்கிறாரோ அவரைதான் அந்த பெருமாள் அவளாலதான் பெருமாளை அடைய முடியும். யார நினைப்பே அப்படின்னா, யார் ரொம்ப தனக்கு அத்தியந்த பிரீதி பாத்திரமாக இருந்துட்டு இருக்காளோ அவளை தான். தசிய வசீகரணம் தச்சரணாகதின்னு சொல்லிட்டு எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாள் விஷயத்துல பெருமாள் அவாவசியமாக ஆய் ஒரு சின்ன காரியம் பண்ணத்துக்கு நாம ஒரு உபகாரமும் பண்ணலையே பண்ணலையேன்னு நினைச்சிட்டு அவர் நமக்கு உபகாரம் பண்றவரா இருக்கேனா. இது வியாபாரம். பிரயோஜனம் நமக்கு மோட்சம் கொடுக்கறதுனால யாருக்கு பிரயோஜனம், நமக்கு பிரயோஜனமா அவருக்கு பிரயோஜனமா பெருமாள் நினைக்கிறான், தன்னுடைய பிரயோஜனமாக நினைச்சிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்றான். ஆகையால எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணமானாக்க கட்டாயம் பலிக்காது போறது இல்ல, அது சித்திக்க போறது. ஆனா அதுல சரணாகதியில கார்பண்யம்ன்ற ஒரு அங்கம் இருக்கு. கார்பண்யம்ன்றது என்ன, கிருபா ஜனக கிருபண விருத்திகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம விழும்படியாக பண்ற நம்மளுடைய செயல் கர்வகானிமியாதல் ஆக்கின் அனன்யகதித்துவ பிரகடனமாதல் இதெல்லாம் தான் கார்பண்யம்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கிருபா ஜனக கிருபண விருத்தி இப்ப நம்மளுடைய செயல் இருக்க அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. நான் ஒன்னும் பண்ணல, நீ உன்னுடைய சுவாபாவிகமான அனுகிரகத்தினால நீர் எனக்கு அனுகிரகம் பண்றதா இருந்ததுனாக்க என்னை காட்டிலும் பாக்கியம் பெற்றவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லணும்னு தாத்பரியம் அதுக்கு. இப்போ என்னிடத்துல ஒரு விசேஷம் இருந்து தத்ர அது மூலமாக எனக்கு ஒரு ரட்சணம் வரதா இருந்ததுன்னாக்க அப்ப நான் அறுதிட்டு சொல்லுவேன், என்னிடத்துல ஒரு விசேஷமும் இல்லை, அதை பார்த்து என்ன இந்த ஜந்துவ ரட்சணம் பண்ணணும்னு நினைச்சேர்னாக்க நேர் ஏமாந்து போயிடுவேன். ஜனேதவா கிமஹமங்கய தேவ சங்காது அங்கீகரோஷி நகி மங்களமன்யதஸ்மாது. நான் என்னென்ன சொல்றது, நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிறது, சங்காது அங்கீகரோஷி உமக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், ஒரு தொடர்பு உந்தனோடர்வேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொல்லக்கூடிய அந்த சங்கம் இருக்க, அந்த சம்பந்தத்தால என்ன நீ கணக்கு ஒத்துக்கிறதா கணக்கு இருந்தாக்க, என்னை ஆட்கொள்ளுவதாக இருந்தாக்க, அப்போ அஸ்மாது அந்நது மங்களம் நகியேவ, இத காட்டிலும் மங்களமாக சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை, அது ஒரு பரம பாக்கியம் எனக்கு. ஆகையால நீர் கணக்கு என்ன நினைக்கிறே, என்னன்னு நினைக்கிறேர் என்ன அப்படின்னா, நான் உன்ன சேர்ந்தவன், ஆகையில உன்ன சேர்ந்த வஸ்துவ உன்னுடைய உடமையாக ஆயிட்டபடினால என்ன நீர் ரட்சிக்கிறது, உம்முடைய பொறுப்புன்னு நினைச்சிட்டு நீர் ரட்சிச்சேர்னாக்க இதை காட்டிலும் பாக்கியம் வேற என்ன இருந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி சொல்றேனா. அப்போ தேனத்வமேவ முரரி குருஷே ஜனஞ்சேதி நைவாமுதோ பவதி யுக்ததமோ ஹி கஷ்சிதி. எமே விஷமிருணத்தே தேன லப்யான்னு பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால தான் அந்த எம்பெருமான அடைய முடியும். நீர் நினைக்கிறேன் இந்த சேதனம் இந்த ஜந்து மோட்சத்தை அடையட்டும்னு நீர் நினைச்சு என் விஷயத்துல ஒரு அனுகிரகம் பண்றதாக இருந்திருக்கும்னாக்க என்ன காட்டிலும் பாக்கியம் பண்ணினவா யாரும் இல்ல. ஆகையால நான் சொல்றேன், நைவாமுதோ பவதி யுக்ததமோ ஹி கஷ்டித், உம்முடைய எண்ணத்துல இருக்கும்படியாக நான் இருந்துட்டேன்னாக்க அந்த யோகிகள்லாம் எங்க இருக்கு, அவளை காட்டிலும் நான் மேம்பட்டவனாக நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது சாஸ்திரம் சொல்றது, எமே வைஷவனத்தை தேனலப்யா, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் பெருமாளை அடைய முடியும்னு சொல்றது சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் யார நினைப்பேர் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன, பிரியதமேவ வர்ணியோ பவதி எஸ்யாயும் நெருதிசே பிரியா சயேவாசிய பிரியதமோ பவதி. யார் ரொம்ப பிரியதமனாக இருந்திருக்கானோ பெருமாளுக்கு அவன்தான் வர்ணியனாக ஆறான், மோட்ச அவன் தான் வந்து மோட்சத்தை அடையட்டும்னு பெருமாள் நினைக்க கூடியவனாக அவன் ஆறான்னு சொல்லி சொன்னார். சரி, யார் பிரியதமமாக இருந்திருக்கா பெருமாளுக்கு பிரியதமமாக இருப்பா அப்படின்னா, பெருமாளிடத்துல யாருக்கு நெத்திசிய பிரீத்தி இருந்துருக்கோ அவன்தான் பெருமாளாலே வரிக்கக்கூடியவனாக ஆகலாம். தஸ்ய வசீகரணம் தத் சரணாகதிகி, அவனுக்கு இந்த மாதிரி எண்ணம் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது அவனிடத்துல சரணாகதி பண்றதுதான். இப்படி எல்லாம் தேஷாம் சததைத்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் பிரயோஜனாந்தரங்களை உத்தேசிக்காமல் பிரீத்தியோட யாரெல்லாம் எம்பெருமான அடைகிறார்களோ அவள்லாம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக ஆறலாம். ஆகையால அவளிடத்துல பெருமாளுக்கு ஒரு அனுகிரக விசேஷம் ஏற்படுறது, அவளுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்றேன், மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொல்றோம். இப்படிப்பட்டவள் யோகிகளை காட்டிலும் மேம்பட்டவர்கள், அந்த யோகிகள்லாம் கூட இவாளுக்கு சமானமாக ஆக மாட்டான்னு சொல்லி சொல்ற. இது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய சாஸ்திரார்த்தம் என்னன்றத பார்க்கணும். இந்த சாஸ்திரார்த்தம் என்ன, நாம சரணாகதி பண்றது கூட எம்பெருமானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான் சரணாகதி பண்றோம். நாம எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நினைக்க கூடாது நான் சரணாகதி பண்ண அதனால பெருமாள் மோட்சம் கொடுத்தேன்னு நினைக்க கூடாது. என்ன அந்த உபாயத்த தியாகம்னு சொல்லி சொல்றது, அதுவும் நான் பண்ணல பெருமாள் பண்ணி வச்ச அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணத்தோட இந்த சரணாகதின்றது அந்த வசீகரணத்துக்கு வியாஜ மாத்திரம்தான், உபாயமாக இருக்கிறவர் சித்தோபாயமாக இருந்திருக்கிற பெருமாள் ஒத்தர் தான். இந்த சாத்தியோபாயமாக சொல்லக்கூடிய சரணாகதின்றது பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த அம்சத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாக்கா பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்படும் அப்படின்னாக்க, நம்மளுடைய இயலாமையை முன்னிட்டு அவனிடத்துல சரணாகதி பண்ணி அவனுக்கு கிருபைய, அவனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய கிருபை நம்மேல விழும்படியாக பண்ணணும். புதீட்சண சுதா சிந்து வீச்சி விட்சேப சீகலைஹி காருண்ய மாருதானீதைஹி சீதலைஹி அபிஷிஞ்சமாம் திருக்கச்ச நம்பி பிரார்த்தனை பண்ற. உம்முடைய ஒரு கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் இது அமிர்தம் லகரி மாதிரி வருது. அந்த சுத்தா சிந்து வீச்சி விட்சேப சீக்கரைகின் அதனுடைய அலை, அலையினுடைய திவலகள், அந்த திவலைய அந்த ஜலத்தினுடைய ஒரு குளிர்ச்சி, அந்த திவலைய காத்து அடிச்சுட்டு வரும். அந்த சமுத்திரக்கரையில போய் உட்காண்டமானாக்க அந்த சமுத்திர காத்து, சமுத்திரத்துல மேலேந்து வர இந்த காத்து என்ன பண்ணும், சமுத்திர ஜலத்திலேருந்து வரக்கூடிய அந்த திவலையோட சேர்ந்து வந்து நமக்கு ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அது காருண்யம், பெருமாளுடைய இயல்பாக இருக்கக்கூடிய காரண்யம் தான் காத்து. அந்த காரண்யம் மாறுதானே தைகி பெருமாளுக்கு அந்த பெருமாளுடைய கட்டாட்சமாக இருக்க ஒரு சுத அமிர்தம் அமிர்த திவலகழக பெருமாளுடைய காருண்யமாகிற ஒரு மாறுத்தம் மறுத்து அந்த காத்தால அடிச்சு மறப்பட்டு என் மேல கணக்கு விழுந்துருச்சுனாக்க விழுந்து சீதலகி அபிஷேகமாம் என்ன அபிஷேகம் பண்ணி வைக்கணும் என்ன குளிர்விக்கணும் என்ன நினைக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ற திருக்கட்சி நம்பிகள். அந்த மாதிரி பிரார்த்தனை தான் இந்த இடத்துல சொல்றது. அப்போ உம்முடைய கட்டாட்சம் கணக்கு என் மேல விழுந்துட்டோம்னாக்கா இதை காட்டிலும் பாக்கியம் என்ன காட்டிலும் இந்த இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஜந்துன்னு சொல்லி இந்த சொல்லிட்டு போறவன் நானு இந்த ஜந்துன்னு சொல்லிச்சே அதுல ஒரு ஒரு விசேஷமும் சொல்ல முடியாத ஒரு வஸ்து இருக்கு அது ஜந்துன்னு சொல்லி சொல்லுவோம். எதனா ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற வஸ்துவா இருந்தேன்னா அந்த வஸ்துவை அதாவது அந்த பொருளை இது அதுன்னு எதனா ஒண்ணு சொல்லுவோம். அது அத அந்த பிராணி இது மாடு பட்சி அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம். அது ஒருமோ ஒன்னு நெளியறது நெளியறதை பார்த்தா இது என்ன ஏதோ ஒரு ஜந்து அவ்வளவுதான். அது என்ன என்ன ஜந்துன்னே சொல்ல தெரியாத ஒண்ணு இருக்கும். இந்த சாக்கடை இல்லாம பார்த்தோம்னாக்க அசுத்தத்துல பார்த்தோம்னா சிலது நெளியும் அந்த வெயில்ல பார்த்தோம்னா நெளியும் அது என்ன ஜந்துன்னு அதுக்கு பேரெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அந்த அதுக்கு என்ன அதுல ஒரு குணமும் இல்லாததுனால அதை ஒண்ணுமே சொல்ல முடியாது. தத்துல்யமா நான் இருந்துருக்கேன் இந்த சம்சாரத்துல வழிநின்றிருக்கேன் இருந்துருக்கேன் என் மேல உன்னுடைய கடாட்சம் வருது நான் வந்து உம்முடைய தயைக்கு பாத்திரம் உம்மை சேர்ந்தவன் அந்த எம்பெருமான் கணக்கு என்ன நினைச்சேன்னாக்க தன்னை சேர்ந்தவனாக நினைக்கிறேன்னாக்க அப்ப யோகிகள்லாம் என்னத்துக்கு அதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கா யோகிகள்லாம் எத்தனை எத்தனையோ காலமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா அவள்லாம் எங்க அவள்லாம் காட்டிலும் நான் மேம்பட்டவனாக ஆயிடுவேன்னு சொல்லி சொல்றேன். இத்தனை நாளா தன்னை நீதிபாவம் தன்னுடைய நைச்சியானுசந்தானம் பண்ண தன்னுடைய தாழ்மையை சொன்ன அந்த பகவத் அனுகிரகம் வந்துடுத்துனாக்க தமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாக்கிய விசேஷத்தை சொல்லி பெருமைப்படுற இந்த ஸ்லோகத்துல. இப்ப இதுல வந்து இந்த கிருபாஜனக கிருபண விருத்தி அந்த கார்பண்யம் சொல்லப்படுகிறது சரணாகதியினுடைய அங்கமான ஒரு கார்பண்யம். அந்த கார்பண்யத்தோட சரணாகதி பண்ணாக்க அவளுக்கு வர பாக்கியத்தை சொல்லி சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இங்க சில சமயங்கள்ல நான் ஒன்னும் பண்ணல உமக்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான கருணையினாலையும் உமக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தினாலையும் நீர் என்ன ரக்ஷணம் பண்ற அப்படின்னு சொன்னாக்க அப்படிதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். ஆகையில நம்மளுடைய பாதகங்கள்லாம் இதுல ஒன்னும் பொருட்டு இல்ல நாம பண்ற பாப்பங்கள்லாம் ஒன்னும் பொருட்டு இல்ல பெருமாள் தன்னுடைய வஸ்துவா ரட்சணம் பண்ற விஷயத்துல அதில் சரணாகதியே கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி எல்லாம் தோன்ற மாதிரி சில அர்த்தங்கள் சிலர் சொல்லலாம். அந்த மாதிரி அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்தை ஆழ்வான் சாதிக்கல. ஆழ்வான் திருவுள்ளத்துல என்ன அப்படின்னு கேட்டேன் நான் உம்மிடத்துல பண்ற சரணாகதியே கூட அத நான் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறது அளவுக்கு என்னிடத்துல ஒரு விசேஷம் இல்லை. நீ கொடுத்த வாக்கை கொண்டும் நீ கொடுத்த மனசு இந்திரியங்களை கொண்டும் நீ கொடுத்த சக்தியை கொண்டும் நீ கொடுத்த கரண கலைபரங்களை கொண்டு நீ பண்ணி வச்ச சரணாகதி தானே தவிர நான் பண்ணினது எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த சாத்விகத்தியாக புரஸ்தரமாக பண்ற ஒரு காரியம் இருக்க அது அது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த பெருமாள் விஷயத்துல வரைச்சே அவருடைய கிருபை ஏற்படுவதற்கு உண்டான தன்னுடைய கர்வஹானி அப்பா அகிஞ்சரோன நிகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லி எனக்கு வேற ஒரு புகழ் இல்ல நீர் ஒருவர் தான் புகழாக இருந்துருக்க உம்முடைய திருவடி தவிர வேற நான் வேற எதையும் நான் அபேட்சிக்கலன்னு எல்லாம் சொல்றால அந்த ரீதியில பெருமாளிடத்துல பெருமாளுக்கும் அவருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கருணைக்கு ஒரு உத்தம்பனம் அதனுடைய வெளிப்பாடு வரத்துக்கு உண்டான நம்மளுடைய செயல் இருக்க அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இது இல்லாத நம்ம ஒண்ணுமே பண்ணுவானா பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணுவார் அப்படின்னாக்க சர்வமோட்ச பிரசங்கம் வரும். எல்லா வஸ்துவும் பெருமாளுடையதுதான் இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாமே பெருமாளுடையதுதான் அப்ப எல்லாமே பெருமானுடைய இது அப்படின்னா பெருமாள் சர்வ சுதந்திரனாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே மோட்சம் கொடுத்து எல்லாருமே சீவிக்கின்றதுக்கு ஏற்றி உள்ளோம். இல்ல அவர் விளையாட்டுக்கோசரம் வச்சிருக்கார் அப்படின்னாக்க ஒருத்தர் கூட மோட்சம் கொடுக்காத மொத்த பேரையுமே இங்கேயே கூட வச்சு வச்சிருக்கலாம், அனிர்மோட்ச பிரசங்கம் வரும். இல்ல அவர் சுதந்திரராக சில பேருக்கு மோட்சம் கொடுக்கிறேன் சில பேருக்கு மோட்சம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்ப பெருமானுக்கு ஒரு வைஷமியம் பட்சபாதம் வந்துடுறதாக ஆயிடும். அப்ப மோட்சம் கொடுக்காத வாழ்லாம் இங்க கட்டப்பட்டு இருக்காள், அவா விஷயத்துல தய இல்லாதவரா ஆயிடுது. இப்படிப்பட்ட பல தோஷங்கள்லாம் வருது. இது சாஸ்திரத்துல சிபாஷத்துல பெரிய விசாரம் பண்ற இதுல அந்த மாதிரி தோஷங்கள்லாம் வராத இந்த அர்த்த இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்துக்கு சமர்த்தனம் பண்ணணும். அப்படி சமர்த்தனம் பண்ணச்சு என்னென்ன சமர்த்தனம் அப்படின்னு கேட்டாக்க, நாம் பண்ணின பிரபத்தையும் கூட உமாதீனமாக பண்ணினது, அதுலயும் தன்னுடைய கர்த்தத்துவத்தை விட்டு கொடுக்கறது தனக்கு இல்லைன்றத சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த கிருபாஜனக கிருபணவிருத்தி பெருமாளுடைய அனுகிரகம் தம் மேல விழும்படியாக இருப்பதற்கு ஒரு வியாஜத்தை இந்த பிரபத்தி சொல்றதுன்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் தெரிவிக்கிறேன்றது பெரியவாளுடைய திருவள்ளம். அந்த ரீதியில இந்த ஸ்லோகத்தினால நாம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ரெண்டு. சரணாகதின்றது சாட்சாத் அதாவது மோட்சத்துக்கு நேரிடையான காரணம் அல்ல. மோட்சத்துக்கு நேரிடையான காரணம்ன்றது பெருமாள் தான், சித்தோபாயமாக இருக்கிற பெருமாள் தான். எமே வைசவர்ணத்தை தேன லப்தியா, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால் தான் அடைய முடியும், அவர் தான் அடைவிப்பவராகவும் இருந்துருக்கு. இது ஒரு விஷயம். அப்ப சரணாகதியினுடைய வியாபாரம் என்ன? அப்ப சரணாகதியை பண்ணாத இருக்கலாமா அப்படின்னா, இது பரம்பரையா காரணமாகிறது. பெருமாளை நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்க பண்றது இருக்க, அதுதான் இந்த சரணாகதி. ஆகையில சரணாகதியும் அனுஷ்டிச்சாகணும் என்றது இது சாஸ்திரார்த்தம். இந்த சாஸ்திரார்த்தத்தை ரொம்ப எளிமையாக ஆழ்வான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவித்த அந்த தேவபெருமானிடத்துல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சு அவருடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லாரும் பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். ஜானே தவா கிமஹமங்கய தேவ சங்காதி அங்கீகரோஷி நகி மங்களமன்யதஸ்மாது தேனத்வமேன முரரி குருஷே ஜனம் சேது நைவாமுதோ பவதி யுக்ததமோ ஹி கஷ்சித். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.